கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரவிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 67 சந்தனுவின் சரித்திரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு புரு மகாராஜா அவனுடைய வம்சாவளியை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே பரத சக்கரவர்த்தியினுடைய வரலாறை சொன்னார், பரத்வாஜ மகரிஷியினுடைய கதையை சொன்னார். இதற்கப்புறம் இவர்களுடைய சந்ததிகளை வர்ணித்துக் கொண்டு வந்தார். அதுல முக்கியமான ஒரு ராஜா பிரதீபன் என்பவர். அந்த பிரதீபனுக்கு தேவாபி சந்தனு பாஹ்லீகன் அப்படின்னு மூன்று பிள்ளைகள். இவர்களுக்குள்ள மூத்தவனான தேவாபி சின்ன வயசிலேயே வனத்துக்கு கிளம்பி போயிட்டான். அதனால ராஜ்ய பாரத்தை பிரதீபன் சந்தனுவுக்கு கொடுத்தார். சந்தனு அப்படிங்கிறவனுக்கு சாந்தனு பெயர் உண்டுன்னு சொல்லுகிறது புராணம். சாந்தனு என்றால் சாந்தியாக அந்த ராஜா இருக்கக்கூடிய பருவத்திலே ரொம்ப வயதான காலத்திலே இவர் தோன்றினார், பிறந்தார். அதனால இவருக்கு இந்த பெயர்னு ஒரு காரணம். இன்னொரு காரணம், இவர் யாரோட பழகினாலும் அவருக்கு சாந்தி ஏற்பட்டுடுமாம். சந்தனோதி இதி சந்தனுன்னு சொல்லுவா. ரொம்ப அமைதியான தன்மை அவருக்கு ஏற்பட்டுடுமாம். இது மட்டும் இல்ல, இந்த சந்தனு மகாராஜாவுக்கு ஒரு பெரிய விசேஷத்தன்மை இருந்தது. இவர் கையால ஒரு கிழவரை தொட்டாரானால் அவர் உடனே இளைஞராக மாறிடுவாராம். அழகா சொல்றார் மகரிஷி, யம் யம் கராபியாம் ஸ்பிருஷதி ஜீர்ணம் யௌவனமேதி சஹா சாந்தி சாப்னோதி ஏனாக்ரியாம் கர்மணா தேன சந்தனு அப்படின்னு சொல்லி. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ராஜாவாக ஆட்சி புரிந்து கொண்டு வந்தார் சந்தனு. இப்படி இருப்பினும் ரொம்ப தார்மீகமான ஆட்சியை புரிந்து கொண்டிருந்த பொழுதிலும் இவருடைய நாட்டுல பஞ்சம் வந்துடுத்து. 12 வருஷம் மழை பெய்யலையாம் தொடர்ந்து. அதனால பெரிய பஞ்சம், ராஜாவுக்கு கவலை வந்துடுத்து. எதனால இப்பேற்பட்ட நிலைமை, என்ன தப்பு நேர்ந்துடுத்து, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னுடைய நாடு இப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கே அப்படின்னு ரொம்ப சிந்தனையில ஆழ்ந்து போய் ரிஷிகளை எல்லாம் கூட்டு அவர்களை பிரார்த்தித்து விசாரித்தாராம், இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு. அப்போ மகரிஷிகள் எல்லாம் யோசிச்சு பார்த்து பூதகாலம் பவிஷ்யத் காலம் எல்லாத்திலேயும் பார்த்து சொன்னார்களாம், சந்தனு மகாராஜாவே, உன்னால ஒரு தப்பு நேர்ந்துடுத்து, அது நீ தெரிஞ்சு பண்ணு இருக்க அப்படின்னு சொல்ல வரல, ஆனாலும் அந்த தப்புக்கு நீ பொறுப்பாயிட்டாய். என்ன தப்புன்னு கேட்டா, உன்னுடைய அண்ணன் தேவாபி அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்காமல் நீ ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறாய். அவனோ எந்த விதமான தப்பு தண்டாவும் செய்யாதவன். அப்படி இருக்கும் பொழுது ராஜ்யம் அவன்தான் ஆள வேண்டி இருந்தது, ஆனா இப்போ நீ ஆளுகிறாய். அதுக்கு நீ காரணம் இல்ல, உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிட்டு போனார், நீ ராஜ்யம் ஆள்ற. உங்க அண்ணன் காட்டுக்கு போயிட்டான். இருந்தாலும் காட்டுக்கு போன அண்ணனை கேட்காமல் அவனை தேடி போகாமல் நீ ராஜ்யம் ஆண்டத்தனால வந்த இந்த துர்பிக்ஷம் உன்னுடைய பொறுப்பாகத்தான் ஆகும் அப்படின்னு சொன்னார்களாம். இப்படி அண்ணன் நன்னா இருக்கும் பொழுது அண்ணன் கிட்டக்க உத்தரவு வாங்கிக்காமல் கல்யாணம் செய்து கொள்பவனுக்கோ அல்லது ராஜ்யம் ஆள்பவனுக்கோ பரிவேத்தான்னு பேரு. அந்த மாதிரி நீ பரிவேத்தாவாக ஆயிட்டாய் அப்படின்னு சொன்னார்கள் மகரிஷிகள். சரின்னு சந்தனுவுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. அடாடா, இப்படி தெரியாமல் தப்பு நேர்ந்துடுத்து. ராஜ்யம் சௌக்கியமா இருக்கிறது தான் முக்கியம், அது நம்ம ஆள்றோமா அண்ணன் ஆள்றாராங்கிறது விஷயமே இல்லை. இப்பயே அண்ணனை தேடி போகலாம் அப்படின்னு அந்த ரிஷிகளையே அழைச்சுண்டு அண்ணனை தேடி போக கிளம்பினார். இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார் சந்தனுவனுடைய மந்திரி. இந்த மந்திரிக்கு அஸ்மராவி அப்படின்னு பேரு, அஸ்மசாரி அப்படின்னும் சில பாடங்கள்ல போட்டிருக்கு. இந்த மந்திரியானவன் சந்தனு மகாராஜா கிட்டக்க ரொம்பவும் பக்தி வச்சிருக்கிறவன், ரொம்ப தார்மீகமா நியாயமா ஆட்சிய புரிந்துண்டு வரார் இந்த மகாராஜா. ஏதோ ராஜ்யத்தை பத்தி கவலையே படாமல் போன ஒருவருக்கு போய் தேடி இந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தான் அந்த மந்திரி. இதுக்கு தேவையே இல்ல, நம்ம ராஜாதான் சிறந்தவர், அவரே ராஜாவா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ரிஷிகள் சொன்ன விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்தது. ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கா, அண்ணன் நல்ல நிலைமையில இருந்தா, தப்பு தண்டா பண்ணாதவனாக இருந்தா, தார்மீகமான சிந்தனை உள்ளவனாக இருந்தா அவனை விட்டுட்டு தம்பி ராஜ்யம் ஆள்றது தப்பு. இதே அண்ணன் கெட்டவனா இருந்தா ராஜ்யம் அவன் ஆள்றது நியாயமே இல்லை. அதனால இந்த அண்ணன் காட்டுக்கு போன அண்ணன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிய மாட்டேங்கிறது, ஆனால் அவனுக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் தெரியும். அதனால இவர்கள் ஏற்கும்படியாக அவன் ராஜா ஆகாத மாதிரி ஒரு ஏற்பாடை செய்யணும்னு தீர்மானிச்சு சில நாஸ்திகர்களை கூப்பிட்டு இந்த மந்திரியானவன் சந்தனுவுக்கு முன்னாடியே தேவாபி அப்படிங்கிற சந்தனுவனுடைய அண்ணனை கண்டுபிடிச்சு நாஸ்திகர்களை அவனோட பழக விட்டானாம். நாஸ்திகர்களோட பழக்கம் ஏற்பட்டதனால வேதத்துல நம்பிக்கை போயிடுது தேவாபிக்கு, சாஸ்திரத்துல நம்பிக்கை போயிடுது. சாஸ்திரம் வேதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தனுடைய புத்தி பிரஷ்டம் ஆயிடுமா. அதுதான் ஆயிடுத்து இந்த தேவாபிக்கு, ரொம்ப கோணெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டானாம். இந்த சமயத்துலதான் சந்தனு மகாராஜா தன்னுடைய அண்ணனான தேவாபியை கண்டுபிடித்தார். இவர் அவர் இருக்கிற இடம் ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்து, சரி அண்ணனை போய் நேர அணுக வேண்டாம், முதல்ல ரிஷிகள் கிட்டக்க விஷயத்தை சொல்லி அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகலாம், அது ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைச்சு சந்தனு மகாராஜா ரிஷிகளை அனுப்பிச்சு வச்சார். ரிஷிகள் போய் இவங்க கிட்டக்க விஷயத்த சொன்னார்கள் தேவாபி கிட்டக்க. ரிஷிகளை பார்த்தாலேயே இப்போ இவனுடைய சகவாச தோஷத்தினால இவனுக்கு பிடிக்கல. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் அவன் தலைக்கு ஏறவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல வந்த ரிஷிகளை அவமரியாத பண்ணி தூஷிச்சு குதர்க்கமா வார்த்தைகளை சொல்லி அமுச்சு வச்சுட்டான். இத பார்த்த ரிஷிகள், இவனுக்கு புத்தி பிரஷ்டம் ஆயிடுத்து, வேதத்துல சாஸ்திரத்துல நம்பிக்கை போயிடுத்து, இனி இவன் ராஜ்யமால லாய்க்கு இல்ல அப்படின்னு தீர்மானிச்சு சந்தனு கிட்டக்க வந்து சொன்னார், அப்பா இனிமே நீயே இந்த ராஜ்யத்தை ஆண்டு உங்க அண்ணனுக்கு ராஜ்யம் ஆள்ற தகுதியே இல்லை அப்படின்னு விட்டார். சரின்னு சந்தனு மகாராஜா திருப்பி போய் ராஜ்யம் ஆள ஆரம்பிச்சார். இப்போ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ந்தது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி அண்ணன் தகுதி உடையவனாக இருக்கும் பொழுது தம்பி ராஜ்யம் ஆண்டது தப்பாக இருந்தது, இப்ப அண்ணனுக்கே தகுதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தம்பி ராஜ்யம் ஆள்வதுல எந்த விதமான விரோதமும் இல்லை அப்படின்னு இயற்கைய காண்பிச்சுடுத்தான். இப்ப ஏற்பட்ட இந்த சந்தனு மகாராஜா அவருடைய வரலாறு நமக்கெல்லாம் பிரசித்தமாக தெரியும். மகாபாரத கதை, இவர் கங்காதேவியை முதல்ல மணந்தார், அவருக்கு பீஷ்மர் அப்படிங்கிற மகாத்மா புத்திரராக வந்தார், பிறகு சத்யவதி அப்படிங்கிற தேவியை மணந்தார் சந்தனு. அந்த சத்யவதிக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு ரெண்டு புத்திரர்கள். சித்ராங்கதன் அப்படிங்கிற புத்திரன் சித்ராங்கதன் அப்படிங்கிற கந்தர்வனோட சண்டை போட்டு மாண்டு போயிட்டான். விசித்திர வீரியன் சின்ன வயசுலேயே வியாதி வந்து போயிட்டான். அவனுடைய மனைவிமார்கள் காசிராஜ கன்னிகைகளான அம்பிகை அம்பாலிகை எனும் பெயர் கொண்டவர்கள். இந்த அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் சத்யவதியினுடைய புத்திரரான, அதாவது இந்த விஷ்ணு புராணத்தை இயற்றக்கூடிய பராசர மகர்ஷியினுடைய புத்திரர், பராசர மகர்ஷிக்கும் சத்யவதிக்கும் தோன்றின புத்திரரான வியாசர் அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் ரெண்டு புத்திரர்களை அனுகிரகித்தார். அவர்கள்தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும். அதே வியாசர் அம்பிகையினுடைய முக்கிய தாசிக்கும் ஒரு புத்திரனை கொடுத்தார், அவர்தான் விதுரன். மேலே திருத்ராஷ்டிரன் காந்தாரியை மணந்து 100 கௌரவர்களுக்கு தந்தையாக ஆனான். பாண்டுவுக்கு 2 மனைவிகள், குந்தி மாதிரி. அதுல குந்திக்கு பிறந்தது 3 பிள்ளைகள், தர்மராஜனான யுதிஷ்டிரன், பீமசேனன், அர்ஜுனன். மாதிரியினுடைய பிள்ளைகள் நகுலனும் சகதேவனும். இவர்களுடைய வம்சாவளியும் நன்கு வளர்ந்து வந்தது. ஆனால் பாரத போருக்கு பிறகு அஸ்வத்தாமா அனுப்பிச்சு வைத்த அபாண்டவாஸ்திரத்தின் காரணமாக பாண்டவர்களுடைய சந்ததிகள் எல்லாமே அழிஞ்சொடுத்து ஒண்ண தவிர. அது எதுன்னு கேட்டா அர்ஜுனனுடைய புத்திரன் அபிமன்யுவினுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தில இருந்த குழந்தையான பரீட்சித். அந்த பரீட்சித் கரிக்கட்டையா போயிட்டா இந்த அஸ்திரத்தினுடைய பிரபாவத்தினால. ஆனால் எம்பெருமான் திருவடி சம்பந்தத்தை கொடுத்து விழுகரியோர் குமரனென மேவி சிறந்தன என்று அந்த கரிக்கட்டையை ஒரு குமரனாக ஒரு பிள்ளையாக மாற்றிக் கொடுத்தார். அந்த பரீட்சித்தினுடைய காலகட்டம்தான் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது போல் தெரிகிறது. எப்போ பராசர மகரிஷி இந்த விஷயத்தெல்லாம் மைத்ரேயருக்கு சொன்னாரோ அந்த காலகட்டம் பரீட்சித் மகாராஜா அவனுடைய காலகட்டமாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஆண்டு இருக்கிற பரீட்சித் மகாராஜா வரைக்கும் அப்படின்னு சொல்லி மகாராஜாக்களுடைய வரலாறு அனைத்தையும் சொல்லி முடித்தார் மகரிஷி. இதற்கு மேலே இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறார். அவைகள் என்ன அப்படிங்கறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.